முதல் சர்க்கம் 21வது ஸ்லோகம். தேஹீதி வததாம் பிராயகா பிரசீதன் பிரத்யுவாசசஹ லலிதத்வனிபிர் லக்ஷ்மி லீலா கமல ஷட்பதைஹி. அப்படி அதாவது இந்த ஸ்லோகத்துல யது மகாராஜாவானவன் என்ன பண்றான்னா, யார் இவனிடத்துல வந்து ஏதான விஷயங்களை பத்தி கேட்டால்னா, யாருக்கு தேவைப்படுறதோ அவளிடத்துல இவன் பேசும்போது அதிகார தோரணையில பேசறதில்லை, இனிமையாக. அதுக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். அதாவது லலிதத்வனி துவனிபிர் லக்ஷ்மி லீலா கமல ஷட்பதைஹி. ஷட்பதம்னா வண்டு, ஆறுகால், அருகால் வண்டுன்னு ஆழ்வார் பாசுரத்திலையும் வருது. அதனால அது என்ன பண்ணுமா, அது அது வந்து இனிமையா இருக்கு. அதனுடைய சப்தம் ரீங்காரம்னு சொல்வா வண்டுகள், அது வந்து இனி காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அதுக்கு ஒரு காரணத்தை, அதாவது யது மகாராஜா பேசுறது இனிமையாக இருக்கு, தாமரை பூக்கள்ல சஞ்சாரம் பண்ணக்கூடிய வண்டுகள் எப்படி சப்தம் போடுறதோ அந்த மாதிரி இனிமையாக இருக்கு இவன் பேசுறது. அந்த மாதிரியே தன்னுடைய கருத்தை சொல்றோம். அது ஏன் இனிமையாக இருக்கு அப்படின்னா, மகரந்தத்தை எடுத்து சாப்பிடுறது, அதனால தனக்கு வேண்டியது கிடைச்சது, அதனால இனிமையாக இருக்கு. இது தான் லோக நியதி. ஆனா சுவாமி தேசிகன் என்ன சாய்க்கிறார் அதுக்கு இந்த ஸ்லோகத்துல வரும் பொழுது, அது இந்த தாமரப்பூல மகரந்தம் இருக்கு, அதை சாப்பிடுறது வண்டு, அதனால இனிமையா இருக்கு. சரி, மகரந்தத்தை சாப்பிட்டதுனால மத்தரம் அதனுடைய குரல் இனிமையா இருக்கா, இல்ல மகரந்தமே இனிமையா இருக்கா அப்படின்னா, மகரந்தம் இனிமையா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, விளையாட்டாக அந்த லக்ஷ்மியானவள் கையில வச்சிருக்காங்க, அந்த லக்ஷ்மி தேவனுடைய கர ஸ்பரிசம் பட்டதுனால தாமரை பூக்கள்ல இருக்கிற மகரந்தத்துக்கு ஒரு இனிமை வந்தது, அதை சாப்பிட்டதுனால வண்டுகளுக்கு ஒரு இனிமையான குரல் வந்தது. அப்படி அந்த மாதிரி என்ன, இதுல இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் பகவத் சம்பந்தத்தோட பேசுறது அப்படின்ற சுவாமி தேசிகனுடைய நிலைப்பாடு. அது இதுலயும் வந்து ஏதோ காவியங்கள்ல சொல்லும் போது உபமா காளிதாசிய உதாரணம் சொல்றதுல காளிதாசனுக்கு நிகர் யாரும் இல்லை அப்படி. ஆனா சுவாமி தேசிகனுடைய உதாரணம் எல்லாமே பகவான் பிராட்டி அவளை சம்பந்தப்படுத்தியே வருது. அதனால அப்படி இந்த இடத்துல வந்து வரும்பொழுது நீதி என்ன அப்படின்னா, இனிமையா பேசணும். பிரிய வாக்கிய பிரதானேன சர்வே துஷ்யந்தி ஜந்தவஹ அப்ரியச பத்திய வட்டா ஸ்ரோதாச துர்லபரா. பிரியமா பேசினா எல்லாரும் விரும்புறா, பிரியம் இல்ல ஆனால் குழந்தைக்கு மருந்து கொடுக்கறா, காரமான மருந்த நெய்ல குழச்சி கொடுக்கற, கசப்பான மருந்த தேன்ல குழச்சி கொடுக்கற, இதுதான் கடமை. அதை ஏன் கொடுக்கறான்னா, அது ஹிதம் இருக்கு. இன்னைக்கு அது கசப்பா இருக்கும் காரமா இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள உடம்ப சரிப்படுத்த. ஆனாலும் வந்து லோக ரீதியில வந்து எல்லாரும் இனிமையான விஷயத்த பேசுறது. எப்படி தாயாரானவள் தன்னுடைய குழந்தைக்கு மருந்துகளை கொடுக்கும்போது அதற்கு ஹிதம் பண்றதுக்காக இந்த மாதிரி நெய் தேன் இதை கலந்து கொடுக்கிறாளோ, அந்த மாதிரி சொல்லுல இனிமையாக இருக்கணும். இனிய உளவாக இன்னாத கூறல் தனி இருப்ப காய்க்க வேண்டும். சொல்ல வேண்டிய விஷயத்துல உறுதியா இருக்கு, ஆனால் இனிமையா சொல்ல. அது எது, அதுக்கு என்ன அப்படின்னா, பழம் இருக்கிறச்ச காய யாரா விரும்புவாளா, அதனால இப்படி சொல்லியே பிறத்தியாருக்கு என்ன க்ஷேமமான காரியமோ அதை பண்ணு. அதுல வல்லவன் இந்த யது மகாராஜா அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினார். அடுத்தது சச்சவிருத்த விஹீனஸ்ய ந வித்யாம் பஹ்வமன்யத நகி சுத்தேதி கிருஹ்யேத சதுர்த்தி சந்திர சந்திரிகா. இதுல என்னன்னா எது மகாராஜன் என்ன பண்றான்னா விருத்த விஹீனஸ்ய ஒழுக்கத்துல பின்தங்கியவன் ஒழுக்கம் இல்லாதவன் அவன் அவனுடைய படிப்பை அவன் மதிக்கிறது இல்லை. ஏனால் ஞானம் வந்து நல்ல இடத்துல இருந்தால் நல்ல விதமா அது வந்து பயன்படும். ஒரு கெட்டவனிடத்துல இருந்தால் அது எப்படி பயன்படும்னா யாருக்கான கெடுதல் பண்றதுக்கு இல்லைன்னா ஏதான வஸ்துவை எப்படி தன்வசப்படுத்துறது இந்த மாதிரியான செயலுக்கு தான் போகும். அதனால ஒழுக்கம் இல்லாதவனிடத்துல இருக்கக்கூடிய ஞானத்தை இவன் மதிக்கிறதில்லை. ஞானம் இருக்கும், ஞானம் உயர்ந்தது, அதுல அறிவுன்றது உயர்ந்தது. ஆனால் அது யாரிடத்துல இருக்கணும்னா ஒழுக்கத்தோடு கூடினவனிடத்துல இருந்தால்தான் பொதுவாக எல்லோருக்கும் நன்மை பயக்கும். அதனால இவன் பண்றது. இதுக்கு ஒரு உதாரணத்தை காண்பிக்கிற நகி சுத்தேதி கிருஹ்யேத சதுர்த்தி சந்திர சந்திரிகா. அதாவது என்னன்னா இந்த நாலாம் பிற அது பார்க்கக்கூடாது. சதுர்த்தி சந்திரன் நாலாம் பிற அது முக்கால்வாசி அந்த மூணாவது நாளே வந்துடும். அந்த ஒன்றுலேருந்து ஆரம்பித்து என்ன பண்ணாலும் மூன்றாம் பிற பார்க்கணும். திவிதீய சாயங்காலம் அமாவாசை கழிச்சு சுத்தல பட்டத்தில் அந்த சமயத்தில் பார்க்கறது அப்படின்னு இதை வச்சு தான் வந்து அந்த சதாபிஷேகம் பண்ணிக்கிறவாள் ஆயிரம் திரையை கண்டவான்னு சொல்றது. அந்த 80 வயசு ஆனால் மேலே ஒரு 3 வருஷம் 83 வயசுக்கு இந்த 1000 பிற வந்துடுமா. வருஷத்தில் சில சமயம் 13 எல்லாம் வரும். அதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த மாதிரி அது அவசியம் பார்க்கறது அப்படின்னு. இப்போ இருக்கிற கட்டடங்கள் வானடாவிய கட்டடங்கள் வந்தப்புறம் இது ஒன்று பார்க்கறதுன்றதே இல்லாத போடுறது. நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் சின்ன பையனாக இருக்கிறச்செல்லாம் நாங்கள் தாசரதி பேட்டைன்னு பூந்தமல்லி பக்கத்தில் அங்கே இருக்கிறச்சு அங்கே பாடசாலை அதில் அப்பா வாத்தியாராக இருந்தேன் பிரின்ஸிபாலாகவும் இருந்தேன். அங்கே இருக்கிறச்சு அங்கே பார்ப்போம். அங்கே வந்து அண்ணா சுலபமாக தெரியும். மரங்கள் தான் எடுக்குமே ஒழிய பார்த்தா தெரியும் சந்திரன் மூன்றாம் தரை பார்க்கறது. அதில் இதில் விசேஷமாக சுவாமி என்ன சாய்க்கிற வந்து புரட்டாசி மாதத்தில் சுக்கல பட்சத்தில் சந்திரன் நல்லா வெளுப்பாக தெரியுமானா அது ஏதோ அதையும் வந்து ஜோதிஷ் சாஸ்திரம் சகல சாஸ்திர பாரங்கதர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து சர்வதந்திர ஸ்வதந்திரர்னு சுவாமி தேசிகன் விருதம். அதனால் வந்து அது வெளுப்பாக நன்றாக இருந்தாலும் அதை பார்க்கறது வந்து சாஸ்திரம் தடுத்துருக்கு. 4வது பேரை பார்க்காத 3வது முறையை அவசியம் பார்க்கணும். ஆனால் வழக்கத்தில் பார்த்தேன்னா மெனக்கெட்டு தேடினாலும் 3வது பேரை கிடைக்காது, பார்க்க முடியாது. ஏன்னா அது மேகம் வந்துடும், நம்ம எங்கேயானா போயிருப்போம் ஏதோ வேலையா. மறுநாள் பார்த்தேன்னா அப்படின்போ கண்ணில் போட்டுரும். அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதில் அதனால் அந்த நிலவானது வெளிச்சம் கூட கொடுக்குற அளவுக்கு இருக்குமா அது புரட்டாசி மாதத்தில். அதில் நீ வந்து வழக்கு வெளிச்சம் இல்லாமல் அந்த நிலவு வெளிச்சத்திலே நடக்க முடியும். ஆனாலும் அதை வந்து தடுக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த சமயத்தில் வெளியில் போய் பண்ணாத அப்படின்னு. அந்த மாதிரி இவன் வந்து சாஸ்திரத்தை தடுக்கப்பட்டிருக்கிறதுல எப்படி அதை பண்ணாமல் இருக்குமோ அந்த மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன் கிட்டக்க இருக்கக்கூடிய ஞானத்தை அது எவ்வளவு பெரிய வசந்ததாக இருந்தாலும் அதை இவன் மதிக்கிறதில்லை அப்படி. இதுக்கு பிரமாண வசனம் எடுத்து காண்பிக்கிற சுக்லபக்ஷே சதுர்த்தியாந்து சிம்மே சந்திரஸ்ய தரிசனம் மித்யாதிசஸ்தின் குறுக்கே ந பஷ்யேது சத்ரதம் ததா அப்படின்னு ஒரு வசனம். அது இதே விஷயத்தை தான் அந்த சுக்லபக்ஷத்தில் அதெல்லாம் அந்த 4வது திரை அதை பார்க்கறது இல்லை. இன்னொரு இடத்துல இருந்து கன்யாகத சதுர்த்தியாந்து சுக்லே சந்திரஸ்ய தரிசனம் மித்யாதி தூஷணம் குறியாது தஸ்மாத்து பஷ்யேத்து நதம் ததா. அதனால கன்னியா மாசம் அந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சுக்லபட்ச சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்க்காத பார்க்கறது தடுக்கப்பட்டிருக்கு. அதனால அதை வந்து அதையும் பண்ணாத தாரு பார்க்காதன்னு சொன்னத சாஸ்திரம் பண்ணுன்னத பண்ணணும், பண்ணாதன்னத பண்ணக்கூடாது. அதான் சுவாமி எம்பெருமானாரும் அகிருத்திய கரண திருத்திய அகரண, அதாவது அகிருத்தியத்தை பண்றான் நிஜத்துல வரும்போது இவா மாத்தி பண்றான், அகிருத்தியமானத பண்றா திருத்தியம் பண்ண வேண்டியத அகரணம் விட்டுறான் அப்படின்னு கத்தியத்துல வரும்பொழுது அகிருத்தியானாம் சக்கரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமே. சுவாமி தேசிகன் இது அப்படியே அந்த பதத்தை பிரயோகம் பண்ணி நியாச தசகத்துல வரும்பொழுது அதை வந்து நித்தியபடி சொல்லிட்டே இருந்தோம்னா இதெல்லாம் சுலபமா அர்த்தமும் ஆறுது, எல்லாரும் சொல்றா அர்த்தம் சொல்றதுனால அதை கேட்டு பண்ணணும், அத மாதிரி இருக்கணும். அப்படி இங்க ஒரு சூக்மத்தா அடியன் தோப்பனார் சாஹிப்பர் என்னன்னா, ஏன் முதல்ல அகிருத்திய கரணத்தை எடுப்பார் அப்படின்னு, ரெண்டுமே பண்ணக்கூடாது, அகிருத்தியத்தை பண்ணக்கூடாது கிருத்தியத்தை பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஆனா அதை முதல்ல சொல்லாம இதை எதுக்குன்னா, தப்ப முதல்ல பண்ணாத, நீ பண்ண வேண்டியத சாயங்காலம் 6 மணிக்கு நீ பாக்கறன்னு உட்காந்து இருக்காரு ஒருத்தர், சந்தியாவனம் பண்ற வேலையில உட்காந்து இருக்காருன்னா அப்புறம் கூட போய் பண்ணலாம். ஆனா தப்ப நீ பண்ணன்னா அது பண்ணிட்டியே, அதனால அது இன்னும் கொஞ்சம் இதை பாக்கறச்ச அது வந்து இது பின்னாடி நீ பண்ணுவியோன்ற எண்ணத்தை உண்டு பண்ணும். இப்ப பண்ணாட்டா கூட கிருத்தியமான காரியத்தை இப்ப பண்ணாட்டா கூட அப்புறம் நீ பண்ணுவ அப்படின்ற எண்ணத்தை உண்டு பண்ண, ஆனா அது வந்து அகிருத்தியத்தை பண்ணினால் பண்ணினதுல சேர்ந்துடும், அதனால அத இதை விட அது பாபம் அப்படிங்கறதுனால மின்ன எடுத்துக்கிறோம். ஆகையினால இவன் வந்து ஒழுக்கம் இல்லாதவனுடைய ஞானம் அதை உபயோகப்படாது, அதனால அதை இவன் மதிக்கிறதில்லை எது மகாராஜா அப்படின்ற விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல சாதிச்சார். அடுத்தது அடுத்த